ശ്രീമാനാഥാര്യഃ കവിതാഖ്യകേതരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം പുരാഹൃതീ അച്യുത്ഗുരുവർഗ്ഗയേ. നേറ്റ് ശ്ലോകത്തില് അച്യുത്വം കാരണം ലോകത്തിൽ നമ്മൾ എല്ലാമേ പണിന്താക്കും. ഒരു ആത്മാ കർത്താവത്താ ഇരിക്കും. அந்த கர்த்தத்துவம் இல்லைன்னாக்க அவனுக்கு நம்ம லோகத்துல காரியங்களே நடக்காது. இது நேர பார்த்துட்டு இருக்கும். ஸ்ருதியும் சொல்றது, ஸ்மிருதியும் சொல்றது, பிரத்யக்ஷமா நேர பார்க்கணும். நம்ம உங்க வார்த்தையே உங்களுக்கு கிடைச்சிடும். இல்ல நான் வந்து கர்த்தத்துவத்தை நினைப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்ப நினைப்பிக்கிறதுன்றது ஒரு கர்மா முடியும். அதுக்கு கர்த்தா யாருன்னு சொல்லி வரும். நல்லா நினைச்சிக்கிறேன் அப்படின்னு கர்த்தா ஆயிடுவீங்க. அதனால விருத்தம் உன் வாக்குக்கு விரோதம் வருது. அதனால கர்த்தான்றது இவனுக்கு ஒரு குணம், அதுவும் இருக்கிறது பிராரதமான குணம் கருத்து. அது அப்பதாகிறது, அதுக்கு எதுக்கு சாதனம் கிடையாது. ஆனால் இந்த உபாசனம் பண்றான்னு அந்த கருத்து உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்க. இப்போ அதன் பிறகு திருப்பி விகற்பம் பண்ணி துடிக்கிறார். நீ வந்து எதனை வேதம் பண்ற, கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்ற யோசியோ, கர்த்தத்துவம் இல்லைன்னு நீ நிஷேதம் பண்ற, அதான் கர்த்தத்துவமே கிடையாது அப்படின்னு நீ சொல்ற. அந்த கர்த்தத்துவம் வந்து உனக்கு கர்த்தத்துவம் இல்லைன்றியா? அல்லாது நம்ம பேசற முடியும். அந்த பேசத்தை அந்த பேசுற பேச்சு இருக்கே, அப்புறம் நான் பேசுகிறேன் சொல்ல முடியும். அதே நினைக்கிறீங்க. பொதுவா கர்த்த அகம் அகம் அகம் அகம்னு பிரத்யட்சம் இருக்கு, அதுக்கு கர்த்தத்துவம் இல்லை. அல்லது காமத்துவத்திட்ட வசனத்தை கொஞ்சம் பேசலாம், அதுக்கு இல்லையா? அந்த அகம்ன்றதுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லியா? ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லியா? அல்லது ஒரு அகங்காரத்துக்கு கர்த்தத்துவம் இல்லைன்றியா? நான் இல்ல, இந்த உடம்பு இருக்கேன், உடம்பு தான் கருத்துதா, அதே நேரத்துலதான் கருத்து அகங்க கருண அந்த கருணம், அதுக்குதான் கருத்துவம் இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? யாருக்கு கருத்துவம் இல்லைன்னு? அதாவது எனக்கு கருத்துவம் இல்லை, ஆத்மாவுக்கு கருத்துவம் இல்லைன்னு இல்லையா? அல்லது இந்த அகங்காரம் அந்த கருணத்திற்கு வந்துடும், அதுக்கு கருத்துவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சாயங்கால அகம் அப்படின்ற சப்தத்துக்கு அதுவும் பிரதானமா அப்படிகள் அகம் அப்படின்னு அகங்கட்டமான அச்சினத்தை சொல்லும். அகங்காரம் அந்த கரணம், அந்த கரணம் மனசு புத்தி சித்தம் அப்படின்ற பேர், அதுக்குதான் அகங்காரம் பேரு, அதுக்கு நான் கருத்தம். அல்லது இந்த பிரகதி சொன்ன அதனால அதுக்குதான் அந்த கர்த்தத்துவமானது நாங்கள் நிஷேதிக்கப்படுறது, எல்லாரும் நிஷேதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றியா? எதுக்கு கர்த்தத்துவம் நிஷேதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு தான் கர்த்தத்துவம் நிஷேதிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, உனக்கு தோதம் சொன்ன மாதிரி அது தோதமாப்படும், தோதமாப்படும். ஏன்னா அகர்த்தத்திலே அகமர்த்தத்துக்கு கர்த்தத்துவம் இல்லே சொன்னா இல்லே சொல்றதோ இல்லையோ, அப்ப சொல்ற சொல்றதுன்னு ஒரு பேச்சு இருக்கு, அதுக்கு கர்த்தத்துவம் இருக்க இல்லையா? இல்ல சொல்லிட்ட அறியாச்சு இருக்க இல்லையோ, என்ன போயிட்டு இருக்கும். அதனால அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அகமர்த்தத்துக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நீ சொன்னது உனக்கே போதும் உண்டு பகவான்கள் லோகத்துல பார்த்துருக்கேன். பேசினேன் இங்கே குரல் வருது, நான் பேசுறேன் நாராயணம் பேசுறோம்னு சொல்லி தவிர்த்து யாரோ பேசுறோம் சொல்லுவாரோ, நான் பேசுறேன் நான் பேசுறேன். அந்த பேசுறதுக்கு கருத்து எனக்குதா? நீங்க பேசுறேன் கேட்கிறேன், அந்த சோத்திரத்து எனக்குதான் கேட்கிறேன். அதனால இது வந்து அந்த அகமத்துக்கு விரோதம் இருந்தது, அதுக்கு சத்தத்து கிடையாதுன்னு சொன்னாக்க உன்னுடைய வாக்குமே உனக்கு விரோதமாக போயிடும். இல்ல கருத்துவம் போறது அகங்காரம் சச்சேதம் இருக்கே அதுக்குதான் அங்க கருத்துவம் இல்லைன்னு சொல்லியா. அப்படி சொன்னாக்கா எங்களுக்கு சொன்னாது ஏன் அப்படின்னு நாங்களும் வேதத்துவம் இருக்கோம், வேதத்துவம் இருக்கோம், ஏகாதிபத்தியமான ஆத்மா மொத்தம் இருக்கான் அவனுக்குதான் கருத்துவத்துக்கு நாங்க கத்துக்கோம். அப்ப தேவத்துக்கும் அல்லது அகங்காரத்துக்கு வந்த காரணம் அதுக்கோ கருத்துவம் இல்லை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ரெண்டு பேரும் தான் சொல்லணும். நான் அதான் சொல்றேன் அதுதான் அதனால ரெண்டு பக்கம் சரியா போயிடுது. அதனால கோபம் இப்படிப்பட்டு விடும் என்ன பட்சமே வந்துட்டேன். மோகன் பட்சத்துல ஆவரணத்துக்கு கருத்துவம் இல்லைன்னு சொன்னாக்க அது பிரத்யம் மனிதருந்தான் உன்னுடைய அதிகாரத்துக்கு கருத்துவம் இல்லை அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த வார்த்தை நீ சொன்னாக்கா அதுவும் உனக்கு விருப்பம், அதுவும் உனக்கு விருப்பம். ஏன் அப்படின்னா அது நாங்களும் ஒத்துக்கிறேன், நாங்க ஒத்துக்கிறதே நீ சொல்ற அப்பதானே சொல்றேன். அல்லது ஆவர்த்தம் இல்லாத ஒரு அகங்காரத்துக்கு அச்சேதனத்துக்கு கருத்துவம் இருந்து சொன்னீங்கன்னாக்கா அது சித்திராதி நாங்களே சொல்றதுதான் நீங்க சாதிக்கிறேன். நாங்களே சொல்லுமே ஒரு அச்சேதனத்துக்கு கருத்துவம் வராது. சோதனை சொன்ன முடியும் சித்தசியால் அபூர்த்தி உப்பும் நியோகா அபூர்த்தி உப்பு ஞானம் இல்லாததுக்கு நியோகம் ஒப்பது வராது. அவனுக்கு புரியாது உடம்புக்கு எப்படி இந்த உடம்புதான் கரெக்டா உணவுகளுக்கு கரெக்டா சொல்றது தவறு அப்படி என்ன இருக்குமே அதுதான் மட்டும் இல்ல பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தத்துவம் இல்லைன்னு சொல்லுவோம். கர்த்தத்துவம் இல்லைன்னாக்கா அப்போ போக்குவரத்தம் யாருக்கு கர்த்தத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னா போக்குவரத்து யாருக்கு யார் போக்தா அதுதான் நான் அவ்வளோ யாகம் பண்றேன். யாகம் பண்ணா அதுக்கு சொர்க்கம் போனாலும் அந்த சொர்க்கத்தை நான் அடையணும். யாருக்கு நாம அடைஞ்சாக்க பலன் சொர்க்கா அந்த சொர்க்கத்தை அடைப்பேன். அதை சொல்லிட்டு கர்மகாண்டம் முழுக்க மக்கள் சொல்றது மக்கள் அதாவது முக்கியமான பதவியை பெரிய மோட்ச பரியந்தம் அனைத்து விதமான பலன்கள் அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய கர்மா என்ன யாகம் அதுக்கு போக்தா யாரு யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா. என்ன கர்த்தத்துவமானம் போக்திருத்தம் அதிகாரிக்கோ அவன் தான் போக்தா, யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா அப்படின்னு கர்த்தாதான். ஏன் அப்படின்னா சாஸ்திரத்தை பார்த்திய கர்ம ஜென்ம கர்மாக்கள் அந்த கர்மாக்களை அனுஷ்டிச்சு அதன் பிற பலங்களுக்கு பண்போம். அந்த பழத்தை பணத்துக்கே இருக்கிறதுனால என்ன அழகான இது எனக்கு சூத்திரது. யாரு கர்த்தாவோ அவன் தான் பக்தாவா இருக்கலாம். யாரு கர்த்தாவோ அவன் தான் பக்தாவா உடனே கிடைக்கா அப்படி இல்ல ஒரு பொருளை பொருட்கிறது. அந்த பொருட்கட்சிய அந்த குழந்தைக்கு தாசேஷி புத்தாஜனம் பண்றோம், தாசேஷி பண்றோம், பண்றது இல்லை. ஆனா புண்ணியம் பண்ணினோம் நம்ம புண்ணியாவசனம் பண்ணினோம்னாக்கா அந்த ஜத்தேஷ்டி பண்ணினா அந்த குழந்தைக்கு ஒரு சஸ்காரம் ஆகுது, அக்ஷராசீர்வாதம். அத்தனை பேரும் துரோட்சிக்கிறார், அக்ஷரம் சேர்க்கிறார், அபிவாதம் பண்றா. அதுதான் பணம் இல்லை, பணம்ன்றதா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. அவ ஆசையோட பஞ்சாதியை சொல்லி பஞ்சாதியை சொல்லி அவ அக்ஷரம் சேர்க்கிற பண்போ அது ஏற்பட்ட பலன் வந்து இந்த குழந்தை அவருடைய பொண்ணுக்கு கல்யாணமோ அப்படின்னு கல்யாணத்தை அவங்க ஒருத்தம் தெரியலன்னு சொல்லிட்டா அப்படியா உடனே கல்யாணம் நினைச்சிருவோம். மாப்பிள்ளைய கூட்டு ஒரு ஆச்சமன் பண்ணிட்டு சொல்லு, பிராணாயம் பண்ண சொல்லு, ஒரு கிருஷ்ணம் பண்ணி சொல்லு. இந்த முகூர்த்தத்தோட வந்துருது இந்த தோழ பிரியாதோதரம் இங்க இருக்கிற அத்தனை நிவேஷனும் எச்சிச்சு சங்கநாதங்கரிஷியே அப்படின்னு 1920களில் அதாவது 100 வருஷம் முன்னாடி அப்படிலாம் ஒரு மாசு சம்பளமே 2 ரூபா 3 ரூபா சுவாமி பண்ணேரம் அங்க இருக்கிற அத்தனும் கல்யாணம் முதலாம் திரையோ எல்லாருக்கும் சந்தோஷம் இருந்தாலும் இல்ல அந்த 2 ரூபா 3-4 மாசம் நிம்மதியா சாப்பிடலாம். அதனால அத்தனை பேருக்கு ஆனந்தம் எடுத்து அந்த புதுவரா தம்பதிகள் 100 கல்யாணம் பண்ணிட்டு 2 பேருக்கும் அவ்வளோ அக்ஷதையாலும் அப்படியே எழுதி செத்து போயிடுச்சு. அவோ அந்த அந்த பொண்ணு சுவாமியினுடைய குமாரத்தி 80 வயசுக்கு மேல சுமங்கலியா இருந்து அவ போனா சிவேஷ்வனுக்கு ஒரு ஆக்கியம் சமர்ப்பிக்கிறதோ தட்சிணம் சமர்ப்பிக்கிறதோ அந்த மாதிரி இது கிருஷ்ணன் சமர்ப்பிக்கிறதோ பிரச்சித்தமாக பண்ணி அவருடைய அனுகிரகம் வாங்கிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன், பொண்ணு கல்யாணம் கிட்டத்தட்ட பெரிய பொண்ணுக்கு 20 பேர், 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு 125 பேர் வந்துருப்பாங்க. காரணம் என்ன, 2வது பொண்ணு கல்யாணம் நல்ல ஆண்டவனா இருப்போருன்னு ஒரு இது வந்துருச்சு. அதனால அவ்வளவு ஆசையா வந்துட்டா எல்லாரும் அள்ளி எள்ளி போட்டா, என் குழந்தை நானு என் கிரணி என் பெரிய பொண்ணு இத்தனை பேர் கூட வம்சிகள் எல்லாருமே வந்து எங்களுக்கு என்ன குறவு சொல்லுங்க. சிவகிருஷ்ணமால் சேர்த்தாக்க பெருமாள் ரொம்ப எங்களுக்கு பொறுப்பு எழுத்தாரும் என்ன வைதிகள் அவன் பூர்ணமா பிள்ளை எழுதி அக்ஷதையை போடுறா போனோ நம்ம ஏதோ எங்க சக்திக்கு எத்தஞ்சது சொன்னோம். அவன்லாம் ரொம்ப திருப்தியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன். அதோட குழந்தை நீங்க 2 குழந்தைகளும் நல்லா இருக்க பெருமாள் நடிகர் திருஷ்டி விடாம க்ஷேமமா இருக்கான். அவன் நீங்களும் பாகத குழந்தைகள் ஆசீர்வாதம் பண்ணுவோம். இந்த திருவாட்டையும் வேண்டி இருந்தோம் உங்க குழந்தைகள் எப்படிய குழந்தைகள் எல்லாருடைய குழந்தைகளுக்கும் எல்லாரும் நல்லா இருப்பான். இது சொல்லுவேன், இந்த மாதிரி புண்ணியவாஜனம் பண்றோம், புண்ணியவாஜனம் பண்ணணும்னு சொல்லுவோங்களேன். அதனால என்ன ஆகுது, ஒரு சம்ஸ்காரம் உண்டாகுது இல்லையா, சம்ஸ்காரம் உண்டாகுது. இப்ப பாருங்கோ பண்றது யாருக்கு, அப்ப பண்ற அப்பதானே கஷ்டம் அப்போ அப்பதான் சூத்திரம் போயிடுச்சு. என் பிள்ளைக்கு சொல்றது ஆதேஷ்டி பண்ணாக்கா புண்ணியவாஜனம் பண்ணா ஆயுஷமம் பண்ணா அதெல்லாம் பண்ணாக்க பிள்ளைக்கு நல்லது ஆகுது. இவ்வளவு கஷ்டம் எனக்கு வராம அப்பிள்ளைக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்றா, நியமத்துக்காலே பதில் சொல்றா. எனக்கு இச்சை என்ன இச்சை, என்னுடைய குமாரன் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு இச்சை. அந்த இச்சைதான் நம்ம கல்யாணம் பண்றோம், அந்த இச்சையில நம்ம கல்யாணம் பண்றோம், குழந்தைக்கு உபநயனம் பண்றோம், உண்டாவசனம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அது என் குழந்தை, என் பொண்ணு, என் பிள்ளை, என் பேரன், என் பேத்தி, அந்த மாதிரி ஆசைப்படுறது. அப்பா சிஷத்தை பூர்த்தி பண்றோம், அப்பாவுக்கு சதாபிஷேகம் பண்றோம். பண்ணச்ச எத்தனை பகவதால் வருவா, எத்தனை பேர் இவாள் அக்ஷத கூடுவா, அப்பா எத்தனை பேரும் சேர்ப்பார், எல்லாரும் இவ்வளவு சந்தோஷப்படுவா. அதனால இதுதான் அந்த எண்ணம், எங்க என்னுடைய குழந்தை நன்றாக இருக்கணும், நன்றாக இருக்க வேணும், பகவதெல்லாம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு இச்சை நான் கர்மா பண்றோம். அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, என்ன இருக்கான் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் வரும் ஒரு அப்பாவுக்கு. அதுதான் கடன். அந்த பிரபோகத்தை சொல்றது, நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த குழந்தைகள் கல்யாணம் உண்டு சுக்ஷமா இருந்ததுன்னாக்க அதை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்படுறோம். அதனால இதான் பண்ண அந்த பொண்ணு பண்ணல, அவருடைய குமாரத்தை பண்ணல. சுவாமி செலவழி என்ன காரணம், தன் குழந்தை கல்யாணம் இருக்கும் எவ்வளவு வேதாந்தியா இருந்தாலும் சரி, இங்க கிரிக்கெட்ல நம்ம எல்லாம் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் நம்ம குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது நம்ம சுரூபம். அந்த குழந்தைகளை ரட்சிக்க வேண்டியது நம்ம சுரூபம். அப்படியே நாம் என்ன பண்ணணும், அது பண்ணியே அவங்க ரட்சிச்சே ஆகணும். அவன் நோக்கத்திற்கு பயந்தோம், இந்த கர்ம விஷயம் தான் இருக்கும், அதனால பண்ணிதான் ஆகணும். நான் குழந்தைய பத்துப்பேன், குழந்தைய தர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சுவாமி பிரபா ரக்ஷாதியாரமோ வெப்பாதியாரமோ அதை தைக்கிறார். ஒரு பிரபஞ்சன் தன்னுடைய குடும்ப சம்ரட்சணத்துக்கும் ஏதோ கொஞ்சம் கவனமாகணும்ன்றாக்கா கவுண்டனே நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லிருக்க போயிருக்கோம், முன்னெல்லாம் குணப்பிரதமே ஆக மாட்டேன். இது போனாலும் என் பொண்ணு சாப்பிடும்போதே என் பேருந்தா, என் பொண்ணு சாப்பிடுறா, அதனால என் பேச்சு சாப்பிடும். அவன்லாம் ஹாஸ்பிட்டல் சாப்பிட வர இல்லையோ, அதுக்கோசரம் வாங்கிடுறேன். இது கவனம் இல்ல, இது கவனம். நான் ரஷிக்க வேண்டியது என் பொறுப்பு, என் தாய தோப்பை ரஷிக்கணும், என்னுடைய மனைவியை ரஷிக்கணும், என் குழந்தைகளை ரஷிக்கணும், இது சுகமம். அதனால இவன் பண்றான். ஆகவே ஒரு கர்த்தா இருந்தான்னாக்க அவன் போக்தாவாகவும் இருக்கணும். நீங்களும் என்ன சொல்றீங்களோ கர்த்தத்துவம் கிடையாது அப்படின்றீங்களோ, கர்த்தத்துவம் என்ன பௌத்தத்துவம் வராது. ரெண்டு இல்லைன்னாக்க இந்த சாஸ்திரம் சொல்றது பாருங்கோ, பூர்வகாண்டமும் உத்தரகாண்டம் ரெண்டு காண்டத்திலையும் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அது அத்தனையும் எத்தனாப்பிடும். வேதமானது பாஷகர்கள் அடைத்து தாக்க மாதா பித்ரு சகசிரே பியோபி அத்தனதரம் சாஸ்திரம் அப்படிங்கிற தாயார் தோப்பினார காட்டுடன் தாயார் தோப்பினார காட்டுடன் குழந்தைகள்கிட்ட வாஸ்தவத்தோடு இருக்கிறவா யார் இருக்கா? ஆனால் பாஷகார ஒத்துல அவளை காட்டுடும் மாதா சகசிரே பியோபி, அவன் அப்பா அம்மா கூட அப்படி இருக்க மாட்டா. அந்த மாதிரி வாத்சல்யம் இருக்கான் சாஸ்திரத்துக்கு. அந்த சாஸ்திரம் போய் நம்ம கிட்ட சொல்லுமா, அது வந்து சொல்றது உனக்கு சுகம் வேணுமா, இந்த ஜோதிஷோட பண்ணு, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு, நரபுண இஷ்டியை பண்ணு, உனக்கு பிரதேகம் வேணுமா உத்தரகாந்த தியாகம் பண்ணு, ஐஸ்வர்யம் வேணுமா சிந்தியாக பண்ணு, மன வேணுமா கதை இஷ்டி பண்ணு, இப்படி அழகா சொல்லிட்டு இருக்கிறது. சொல்லிட்டு உனக்கு மோட்சம் வேணுமா உபாதம் அனுப்பிச்சிடும், சரணாகதி அனுப்பிச்சிடும், பெருமாள் திருவடி எப்படி சரணாகிடும், உனக்கு எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு அழகா சொல்லிக் கொடுக்கணும். இவ்வளவு அற்புதமான அனாதியான எழுதா கிழவியான அகோர் விஷயமான வேத நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி சொல்லிக் கொடுக்கச்ச இது எல்லாம் போய் கருத்துமே கிடையாது, லோகத்துவத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா இந்த சாஸ்திரம் அர்த்தமாக்கப்படுமே. பந்தம் மோட்சம் இதெல்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் பிரதிகள் எல்லாம் வேதம் பாருங்க, எப்படி இருக்கான சத்ரு அவன் அடிக்கணுமா, உடனே இந்த அதிகாரியாக பண்ணு சேனையாக பண்ணு, உடனே அவன் சுத்து போடுவான். அதுக்கும் வழி சொல்லி கொடுக்கறது. ஆனா அதெல்லாம் பண்ணலாமன்னு கேட்டிருக்கா, அதெல்லாம் தாமச தர்மங்கள், சாத்திக தர்மங்கள் இல்லை. அதனால தாமச தர்மங்களாக போயிட்டதுனால அதெல்லாம் சாத்திகளை நடத்திக்க மாட்டான். அப்படி ஆசைப்பட்டு அனுப்பிச்சானே அதோட பலன் நரகாவாசம். அந்த நகைத்து அனுபவிச்சுதான் ஆகும். சொல்றோம் சொல்வா இது நல்லது இதையே பண்ணுங்கோ, இது கெடுதல், இதை பண்ணாதீங்க பண்றோம், அதனால நான் இப்பதான் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். அப்ப சொன்னாக்க என்ன ஆகும், அப்படிதான் பண்ண திருப்பி பண்ணினா அவனுடைய துக்கத்தை அனுபவிச்சுதான் நமக்கு பண்ணேன். விவாதத்துல பார்க்கணும் முப்பது செய்யும் தெப்பகம் நிலையம் அப்படிங்கிற இத தமிழர்கள் தான் அவங்க சொல்றாங்க நினைக்கிறேன். காத்தா பண்ணி நம்ம சாயங்காலம் இருந்தோம் அது பலன் ஜங்கிகம் போ தர்மசாஸ்திர ஸ்லோகம் இருந்தது. சூரியன் சந்திரனும் சூரியன் ஏன் உதிக்கிறான், ஏன் அஸ்தமிக்கிறான், உன்னில உன் ஆயுசு குறையிறதுன்னு காமிக்கணுமா, அதுக்கும் தான் சூரியன் உதிக்கிறான் அஸ்தமிக்கிறான். இன்னைக்கு சூரியனையா இருந்து அஸ்தமிச்சிருமா, ஒரு பகலாச்சு ஒரு ராத்திரி, இப்ப பகல் போயிடுச்சு அடுத்து நாளைக்கு அத்தோட இருந்தா அந்த ராத்திரி போயிடும். அப்ப என்னாச்சு நம்ம ஆயுசுல ஒரு நாள் போயிடும். அதுக்கோசரம் அதனால என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்ம பின் கழுத்து இருக்க போறவங்க கருத்து அமைச்சிருந்தா அங்க யமன் உட்கார்ந்து நிற்கானா, அவன் எந்த சயத்துல கழுத்தை பிடிச்சி இருக்குவான்னு யாருக்குன்னு தெரியாது. அதனால இருக்க தேவை தர்மங்கள் எல்லாம் பண்ணிடுங்கோ, தர்மங்கள்லாம் என்ன பண்ணிடுங்கோ, இருக்க தேவை பண்ணிடுங்கோ, அப்புறம் நீங்க கஷ்டப்படுவீங்கோ. ஏன் தர்மம் பண்ண என்ன அதர்மம் தானே பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிடுவோம். கிழவுட இளமை கிழவதன் குண்ணம் அடரொழி மாயோன் மறுபடிய கோயில் அப்படிங்கிற நம்பர் கிழர் ஒளி இளமை கிளர்ச்சி வேகம் இருக்கும். நமக்கு இசகாரி மன்றம் வந்தாலும் இளமையில எல்லாமே தொழில்நுட்பம் பண்ணவும் அது மாதிரி ஒளி பிரகாசத்தோடு கூறுகிறது. எந்த காரியத்தை பார்த்தாலும் சரி, ஒரு பதினெட்டு பையனை பாருங்க லோகத்தையே ஜீவிச்சுக்கிற மாதிரி இருப்பான், இவ்வளவு இதுவா இருக்கும். மாதிரி எல்லாம் பார்த்து நானும் இருக்கோம் பக்கத்துல சேராது. ஆனா அந்த சமயத்துல மனசு அடக்கி படிப்புல தர்மத்துல பக்தியில பெருமாள் கிட்ட பண்ண வேண்டியது அதுல போங்க, போனாக்க உங்களுக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிக கிடவு. அதனால இந்த பந்த மோக்ஷாதி சாஸ்திரம் இவ்வளவு தூரம் அதுக்கான சொல்லி கொடுத்து நீ கர்த்தமோ பக்திருத்தமோ எனக்கு இல்லை ஜீவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது உன் வாக்கத்துக்கு விருத்தம். இது ரெண்டும் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா வேறமே கர்த்தம போயிடுமே. கோபரிய சாஸ்திரம் சொல்லிட்டு போயிட்டேன் ஸ்ருதி ஸ்மிருதி அமைய வாங்கிட்டு அதை அனுப்பிச்சுன்னா ஆகும். அடிக்கடி பரமாகப்பட்ட சுவாமி இந்த வாக்கியத்தை அடையேற்ற சொல்லிருக்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி அமைய வாக்கியம் அசாரமா இருக்கும் வைதிகமா இருக்கோ ஆச்சாரத்துல சம்பவம் நினைக்காதீங்களோ கண்ணாமணன் சம்பாதிங்கோ கண்ணாமணன் வெட்டுக்காதீங்களோ சுத்தமான வெளிச்சம் இருக்கிறோம் எங்க இருக்கமோ அவங்க சுத்தமான வேஷ்டி புது வேஷ்டி அவளுக்கு இருக்கிறான் ஏதோ ஒரு வேஷ்டி அதை நினைச்சு விடுத்துக்கோங்க உடுத்தி வந்து நித்தியப்படி சரியா நடந்திருக்கோம். நாவல் பார்க்க பெரிய சொல்லலாம் நீ பஞ்சதோஷ சொல்லச்சு அப்படின்னு விஞ்ஞாபிச்சு சொல்றோம் இல்லையோ சாப சம்ஸ்காரம் நாம சம்ஸ்காரம் குண்ட சம்ஸ்காரம் அதுக்கப்புறம் இது மந்த சம்ஸ்காரம் கடைசியில வித்யா யாக சம்ஸ்காரம் யாகம் யாகம் ஆராதனம். அந்த ஆராதனம் பண்றது எப்படின்னு சொன்னாச்சு அதாவது யாருக்கும் தோணாது இல்லையோ யாரும் ஆராதனை இப்பெல்லாம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறது. ஆனா அதுக்கு சுவாமி சாஸ்திரம் யாகம் பண்ண எப்படி பண்ண தெரியுமா பண்ணவே மாட்டான் ஒருத்தன் அவனுக்கு சங்கரமா சுவாமி உன்னில சமைக்கிற அவனுக்கு எடுத்து இடதுகை அடிச்சு கொடு வலதுகை என்ன பண்ற வலதுகையில கொஞ்சம் ஜலத்தை எடுத்துப்போம் அந்த சாணக்கிராமத்தினுடைய திருநிலையில ஜலத்தை செத்து எடுத்து வலதுகை தீர்த்து தச்சு வச்சு அந்த வலதுகையால சாண கிராமத்தை எடுத்து உள்ள வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை உள்ள சேர்த்து தீர்த்தத்தை உள்ள சேர்த்து சேர்த்து விட்டு என்னக்கா இது வந்து நமக்கு என்ன சரி தெரியும் அதான் பாராட்டு உண்மை இல்லை பண்ண மாட்டேன் சொல்லும் பாருங்களோ அவனுக்கு ரத்தம் சுருக்கமா சுவாமி செய்யறான். சாதகம் எடுத்துக்கோ, இடவேக்கையை வச்சுக்கோ, வளர்கையான ஜலத்தை சேர்ந்து சாதகாமத்தை எடுத்து வச்சுக்கோ, திருப்பி அந்த தீர்த்தத்தை நல்ல உடல் சேர்த்துருது. அதுதான் சொல்லுவாரு, தோணத்து சொல்லிவிட்டாதான் அப்புறம் மனம் போயிடும். அது மூணு வாட்டி தீர்த்தம் வைக்கிறோம், சாதகாமத்தி தீர்த்தத்தை மூணு வாட்டி, அதுவும் அபிஷேகம் இருக்கு உபசேஷம், அந்த தீர்த்தம் வாங்கிக்கிறோம். அது வாக்கி வாங்கிச்சா அதுக்கு அப்புறம் சொல்ற இது வந்து பரவாயில்ல பிரகால சொல்ற வாக்கிய மதுரை இருக்கு. பிரதமம் காயம் திதீயம் பாபநாசனம் திதீயம் மோட்சம் சாலக்கிறாக ஜனத்திதேர். அதெல்லாம் சாப்பிட எதுக்கு தீர்த்தம் வாங்கிட்டுனாக்கா காய சுத்தியர்த்தம் உடம்பு சுத்தியா வேணுமா, திருமணி விட்டு வந்து தீர்த்தம் இல்லையோ, அதனால உடம்பு சுத்தியாது. இரண்டாவது வைக்கிறோம் அது எதுக்கு அப்படின்னாக்கா பாபநாசனம் பாபங்கள்லாம் கழிஞ்சு போயிடும். மூணாவது பிரதீஜம் மோட்ச சித்தியர்த்தம் மோட்சமே சித்திச்சிடும். அது மூணாவது அதனால சாலக்கிராம ஜலம் தேவையே அப்படின்னு சொல்ற பெரியவா. அதனால தீர்த்தம்ன்றது அப்படி வாங்கிக்கணும், ஏகாசிக்கு ஒன்றிதான் உண்மை வேலை வாங்கிக்கணும். மீது எல்லா நாளும் மூணு நாள் தீர்த்தம் வேலை தீர்த்தம் வாங்கிக்கணும் அப்படின்றது. அதனால சுவாமி சாய்ப்பேரம் சமைக்க அமைச்சு யாராவது ஆனால் அனுஷ்டானத்தை விடக்கூடாது, அனுஷ்டானத்தை விடவே கூடாது. இது சாரட சுவாமி அடிக்கடி சாட்சியாகும். அதனால சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரம் சொல்றத அடிக்கடி எப்பொழுதும் அடிக்கிறது போகும் சுத்தமாக போகும். எது முடியுமோ வந்து சுத்தம் அவ்வளவுதான். அதனால பந்த மோட்சாதி சாஸ்திரங்கள்னா நெருக்கமா பிரயோஜனம் தான் பழகும். அது மட்டுமா நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிராண வியாபாரம் பண்ணிடுறோம். உடம்பு கொண்டு இருந்தது என்ன இருக்குன்னா அது சுவாசம் மூச்சு எடுத்துக்கிறோம், அதன் பிறகு வழியில மூச்சு விடுறோம் சுவாசம் பண்றோம். அதுக்கு நம்ம தானே ஏற்று நாம தானே பண்றோம், மூச்சு எப்படி பிராணாயம் பண்றோம் அப்படிங்கிறார். ஒவ்வொரு நல்லது இவ்வளவு பிராணாயம் பண்ணோம்னாக்கா நாங்களும் அப்படிதான் இந்த எத்தனை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம். ஆனா ப்ராப்பரா கிரமமாக பிராணாயம் பண்ணினாக்கா அவ்வளவு உடம்புக்கு நல்லதா இருக்கும். நல்லா மூச்சு இழுத்து உள்ளுக்குள்ள அப்படியே அந்த வாயு பிராண வாயுவை தம்பிக்கு வைக்கணும். அப்படி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு எல்லாம் நல்லா அடங்கி போயிருக்கும், சுரமா இருக்கும். நல்லா அனுபவிச்சிருக்கேன், நானும் நல்லா அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி உடம்பு ரொம்ப நல்லது, இது சுவாசம் பண்றது அதுக்கு ஏதுவாக நல்லதா இருக்கும். அதே மாதிரி நாங்கள் என்ன பண்றோம், உட்கார்ந்துட்டே இருப்போம், திடீர்னு நடந்துருப்போம், அவ்வளவு நடத்துவோம், படுத்துப்போம். எத்தனை காரியம் சஞ்சாரங்கள், இங்க எங்க போறது, அங்கே எங்க வருது, மாதிரி சஞ்சாரம். இது சஞ்சாரமும் பண்ணிட்டு இருக்குமோ இல்லையோ, இது அது மட்டும் இல்லாம நமக்கே தெரிகிறதோ இல்லையோ, நான் வேற இந்த உடம்பு வேற, நான் வந்து அச்சேதனத்தை காட்டணும், நான் விலட்சணம் பண்ணணும். அதனாலதான் தெரியுது அந்த அச்சேதனம் உடம்பு, இந்த உடம்பு குறைச்சது பண்ணக்கூடாது. கொஞ்சம் சொல்லுவா ராவணனுடைய தலையை வெட்டி வெட்டி போட்டுட்டே இருக்குவா, எத்தனை வாட்டி வெட்டினாலும் திருப்பி திருப்பி தலை வளர்ந்துட்டே இருக்கு. அந்த வந்து இப்படி திரும்பி பார்த்தான் ராவணன், அவனுடைய தலை நிறைய விழுந்து வைக்கணும். அதுல இயெல்லாம் உத்தரதான் வினை தலைச்சிக்கலாம், என்ன ஜென்மனம் பழுது, இதுல ஜென்மனம் பழுது. இந்த மாதிரி நம்மத்துல வெட்டப்பட்டு கீழே விழுந்து அதை அதுலயே நமக்கு எழுது போடுறது அப்படின்னு வச்சுக்கிட்டான். அதனால என்ன இப்போ இப்போ தலையை வெட்டியிருந்தா அவன் விழுந்துருக்கணுமா வேணுமா? ஏன்னா ஆத்மஸ்வரூபம் வேற, ஜீவஸ்வரூபம் வேற, ஆத்மா நித்தியமானது, தேகமோ அநித்தியமானது, அது அசேதம். அந்த அசேதத்தை காட்டணும், நான் அதிகமா இருக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ஞானம் வரதும் செய்யும், நான் வேறு இந்த அசேதனம் வேறு, நான் வேறு இந்த அசேதனம் வேறு, அதை காட்டணும் நான் சொந்தவன். அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கே, பிரயோகம் இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கோங்கோ எத்தனை ஹேத்து இந்த ஸ்லோகத்துல. ஆக இப்ப இந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார். இப்ப பாருங்கோ, கிஞ்ச ஸ்லோக்யாதி பக்னோ நிகதி துரஹம ோஸ்மீதிகா. போன ஸ்லோகத்தை சொன்னதை காட்டிலும் தட்சணமான யுக்திகள் எல்லாம் சொல்றேன். இன்னும் கூட இருக்குன்னு அர்த்தம். இன்னும் கூட என்ன இருக்கு அப்படின்னா இன்னும் கூட யுக்திகள் எல்லாம் இருக்கு. இவன் தான் கரெக்டா, அவனுக்கு கர்த்தத்துவம் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா கர்த்தாய நிஷேதா, ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னு நீ வந்து நிஷேதம் பண்றியோ, அந்த நிஷேதமானது நிகழ்ச்சி போகும் சொல்றேன் பாருங்க. ஆத்மாவுக்கு கத்துக் கொடுறாரு அப்படின்னு சாய்ச்சிடணும், ஒரு அத்வைத்தியோ பௌத்தமோ சொந்தம் வச்சுக்கோங்க. அப்போ அகமாக எழுதி அகமர்த்தம் அகமான அகம் அப்படிங்கிற சொல்லால சொல்லப்படக்கூடிய ஜீவன் அவனுக்கு கர்த்தத்துவமானது நிஷித்தம் அப்படின்னு நீ சொன்னா. அப்போ ஸ்லோக்யாதி பக்னா, ஸ்வவசனாதி விரோதம், ஸ்வவசனம் தன்னுடைய வசனத்து நிறைய விரோதம் போயிடும். அதாவது எனக்கு கர்த்தத்துவம் கிடையாதுன்னு நான் சாதிக்கிறேன் பார், ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் கிடையாது சாதிக்கிறேன்னு சொன்னாக்க, அது சாதிக்கிறதே ஒரு கர்த்தத்துவம் இருக்கு. அப்ப அந்த கர்த்தத்துவம் எங்க போச்சு? அவனே அவன் எதோ வந்து சொன்னானோ அதுக்கு விருத்தமாய் இருக்கு. ஜீவன் அவனை பற்றிடும் வேறு அது என்னது? அகங்காரம். அந்த அகங்காரம்ன்றது அதுதான் அது கர்த்தத்துவம், அதுக்கு அதுதான் கர்த்தான்றத அதுக்கு கர்த்தத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னாக்க சத்ரம் உபநாத்தியம் வேதாந்தெல்லாம் காரணம் ஞானம் இருக்கிறதுனால, ஞானம் இருக்கிறதுனால நமக்கு கர்த்தத்துவம் வருது. அப்புறம் வாழ்க்கையும் தருகிறார். அதாவது இந்த உபாதான காரணம் நிமித்த காரணம், பெருமாளே உபாதான காரணம், பெருமாளே நிமித்த காரணம் அப்படின்னு சதிக்கணும். அது பதிக்க பெருமாள் உபாதான காரணமாக சொல்லுவோம். ஏன் லோகத்துல ஒரு குரலன் கொஷம் இருக்கானே அவன் ஏன் உபாதான காரணமா இல்லை? இவருக்கான பெருமாள் உபாதான காரணம். அந்த மாதிரி உடலும் பெருமாளே உபகரண காரணம் அப்படின்னு சொல்ல. இப்போ மண்ணு உபகரண காரணம் லோகத்தை, ஆனா மண்ணு நிமித்த காரணம் இல்லை, மண்ணு நிமித்த காரணம் இல்லை, ஏன் நிமித்த காரணம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ற. இல்லை அப்படின்னா பெருமாள் இருக்கவனே அவன் சர்வசக்தன், சர்வசக்தனா பெற்றதுனால அவன் உபாதான காரணமாகவும் ஆகிடுவான். ஆனால் சர்வசக்தன் இல்லை, அவன் இந்து சக்தி, அதனால அவனால உபாதான காரணமா ஆக முடியல, அதே கடவுள் வாழ முடியல. அதே மாதிரி கடன் தான் உபாதான காரணமா இருக்கு, ஆனால் நிமித்த காரணமா கடன் இல்லை, உலகமா இருக்கும். ஏன் கடன் நிமித்த காரணம் இல்லை என்ன, அந்த கடத்துக்கு ஞானம் இல்லை, அச்சேதனம், அச்சேதனமா போயிடவே அதுக்கு ஞானம் இல்லாததுனால, அதாவது சர்வக்கியத்துவம் இல்லை, சர்வக்கியத்துவம் இல்லாததுனால அந்த கடமானது இதுதான் ஆகல, நிமித்த காரணமா அது இல்லை. குருபாலன் ஏன் உபாதான காரணமாக இல்லை அப்படின்னு கேட்டாக்கா, குருபாலன் வந்து சர்வசக்தன் இல்லை, அதனால அவனே கடமா மாறும் இல்லை. ஏன் கடன் நிமித்த காரணமாக என்ன, அது ஞானம் இல்லை, அதுக்கு அஞ்ஞானம், அச்சேதனம், அச்சேதனத்துக்கு ஞானம் இல்லை, ஜடம், அதனால அது மாறல. இதனமாக சர்வஞ்ஞனாவும் இருக்கான், சர்வசக்தியாகவும் இருக்கான், அதனால அவன் மாறுகிறான். அதனால இங்க பாருங்க, அவர் சொல்றது ஜீவன், அந்த ஜீவனை காட்டும் வேறுபட்டது எது, அகங்காரம், அச்சேதனம். அந்த அச்சேதனத்துக்கு கர்த்தத்தை நீ நிஷேதிக்கிறா அப்படின்னு சொல்லியா, நாங்களாம் வேதாந்திகள், வேதாந்திகள் வேதாந்தா இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கு, அவனுக்கு தான் கருத்து அச்சேதனத்துக்கு இல்லை. அதனால சித்த சாத்தியம் ஏற்கனவே சித்தமானது தான் நீ சொல்ற, அர்த்தமாவிய அரைக்கிறது என்பதான் அந்த மாதிரி நீ பேசுற, எங்களுக்கு அது நாங்களே சொன்னது நாங்க சொன்னது தான் நீ சொல்ற, அதுதான் அர்த்தமும் உனக்கு விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பந்தமும் மோட்சமும் அதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், சாஸ்திரங்கள் தான் சொல்றது. நம்ம வந்து புண்ணியக்கர்மாக்க புண்ணியோட அனுபவம், பாபகர்மா பண்ணணும்னாக்க அந்த பாபகர்மத்தில் அதனுடைய அனுபவிப்போம். அதே மாதிரி போஷணத்தை பண்ணாங்க மோசத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றது. நீ ஒத்துக்கல அப்படின்னு சொன்னியானாக்கா, இந்த பந்தமோக்ஷாதி சாஸ்திரம் விதம் பிரசித்தி, இது பொய்யப்படுமே, என்ன புண்ணியமோ அப்புண்ணியமோ, புண்ணியா புண்ணிய ரூபமான கர்மா, அதுல இருந்து வர்ற சுகங்கள், அந்த சுத்துக்குங்களை போக்தாவாகத்தான் இங்க சந்தார்த்தம் நம்ம இருக்கும். புண்ணியமோ பாபமோ பண்ணிட்டு அதோட பலன் அவசியத்துக்கு தான் இந்த வகுத்தலாம் இருக்கும். அதனால பந்தம், அது அந்த பந்தனதே இந்த பலத்தெல்லாம் அனுபவிக்கணும். அத மாதிரி கர்ம நிகழ்ச்சியா, கர்மாவெல்லாம் உபாதனம் பண்ணோம், கர்மக்கெல்லாம் போயிடுத்தோம், அந்த கர்மக்கு போயிடவே அவனுக்கு என்ன மோஷம் கிடைச்சது, அவன் மோஷத்துக்கு வச்சுட்டு அங்கு போய் பிரமாணத்தை போயிச்சிருக்கான், பிரமாணுடைய திருக்கல்யாணம் அனுபவிக்க போறான், அப்படின்றான். அதனால அனுபவிக்க போறான், இன்னைக்கு பௌத்தத்துவமே இல்லை, அதனால கற்றுமே இல்லை சொன்னியானாக்கா, அப்ப என்ன தெரியுமா, மோக்ஷாஸ்திரமும் வியர்த்தமா போயிடும், மோக்ஷாஸ்திரமும் வியர்த்தம், சொல்லக்கூடிய பந்தம் அதுவும் யுத்தமா போயிடும், பிரீதமா போயிடும். அர்த்தமா போயிடும், பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால நீ வந்து கர்த்தத்தை சொல்ல முடியாது. அதே மாதிரி பிராதான மகாராஜா அப்படின்னு வச்சு ஏற்மையே மாஸ்கட்டி எனக்கு அது இல்ல எல்லாம் இருக்கும். அதனால அந்த கிச்சன் போனதுனால மூச்சு உரேசம் இல்ல, அந்த காசும் சரியில்லை, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட உபாசம் தான். அது பிறகு கொஞ்சம் அந்த மாஸ்க் இருக்கு பாருங்கோ, அதை கேட்டு அதுக்கப்புறம் காத்துட்டு முதல்ல பெருமிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு அதை முடிச்சுட்டு வந்துட்டோ சகதாரி வந்துட்டு உட்காந்து அப்பதான் இதமாச்சு நார்மல் வந்தது. ஏன்னா நம்ம பண்ணோம் வெளியே இருக்க காத்து அந்த பிராணனை எடுக்கிறோம், பிராணவாயுவ எடுத்து உடம்புக்குள்ள போக வச்சு சுவாசத்தான் இது பண்ணோம், அத்தனை வாயுவா மாறுது. அதனால இந்த பிராண அதுக்கு ஏற்றுவோம் நான் பிராணத்தோம். இதுல இந்த உடம்புல ஆத்மா இல்ல, கேவலம் அச்சேதமா இருந்ததுன்னா என்ன ஆகும், அந்த அச்சேதமுண்டியே பிராண ஹேத்துவா இருக்காது. இந்த உடம்பு ஆத்மா இருக்கிட்டேனா அதுல பிராணம் இருக்கும், அந்த பிராணனுக்கு ஏதுவாக ஜீவன் தான் இருக்கும். அதனால அனாத்மனா அப்படின்னு சொன்னீங்க, அந்த மாதிரி விகாரா அந்த பிராணங்களோட விளையாடலாம். இப்போ பிராணோடய விளையாடலாம் பாட்டு அற்புதமா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அத்தியாசம் பண்ணிக்கணும். குழந்தை இந்த பிறந்த குழந்தை 8 மாசம் 6 மாசம் இருக்கு வரும் விழுந்தே போயிடும், நாக்கு உள்ள போயிட மாதிரி இருக்கும், பயந்து நான் இப்படி ஆடுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால நம்ம தான் அதுக்கு இது வரணும், அந்த பிராணம் கூட விளையாடுறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அந்த சஞ்சாரம் பண்ற மாதிரி நிறைய பிராணனை கும்பகம் நேற்றுக்கம் நான் சொல்றமே இது மூடிட்டு உங்களால எவ்வளவு நடக்கும் எவ்வளவு அடிக்க அங்கேயே கும்பகம் முதல்ல நினைச்சுக்கணும், அடுத்து சூரக்கம், அப்ப கும்பகம் உள்ள சஞ்சரிக்கணும். சந்திக்க வச்சுட்டு உங்களால எப்ப முடியாதோ அப்ப திருப்பி இறந்து முக்க திறந்து விட்டு அந்த கட்டத்தை வெளியே திரும்போம். மனசு நாட்டி பண்ணுங்க எனக்கு அந்த இது சொன்னா கர்தாசன் அதனால இந்த மாதிரி பிராணம் உடவுறது அல்லது வெளியில போயிட்டு வரையோ அது இது மாதிரி பிரகிருதி சக்திக்கு பிரகிருதி அச்சேதனம் அது காட்டணும். நான் அதாவது அச்சேதனங்கள்கிட்டவே சம்பவிக்காது, அச்சேதனங்கள் கிட்ட சம்பவிக்காத சேகரத்துக்கிட்டே சம்பவிக்கக்கூடிய குணங்கள் இத்தனை சொன்னேன். ஞானம் நான் தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி கர்த்தா கர்மாக்கள் பண்றது, பலத்தை அனுபவிக்கிறது, வாசக்கு ஹெதுவா இருக்கிறது, அது மாதிரி விசாரம் பண்றது நடக்கிறது மாதிரி எல்லாம் இத்தனை ஹெதுக்கள் இவைகள்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னாக்கா நான் அச்சேதங்களின் கட்டுடன் நான் வேறுபட்டவன், நான் சொந்தன் அப்படிங்கிறது நமக்கே வரவே நோகத்தில் இருக்கேன். உடம்ப பழக்கத்தை நமக்கு இதனால தெரியுது. அதனால அந்த மாதிரி சொல்ற பிரகிருதி சமதிக்கோஸ்மி இது யோகாச்ச கர்த்தாக, இந்த மாதிரி யோகம் இந்த மாதிரி என்ன சமாதி வருது நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சமாதானம் வந்ததுனால கர்த்தா ஆத்மாவானது கர்த்தாத்தார்கள் சொல்றதுதான். ஆனால் தன்னுடைய அப்படிப்பட்ட சூக்ஷம வச்சிருந்து அவ்வளவு அழகா கேட்கிறது. இந்த சொத்தியாதி பத்மஹா வெங்கடேஷாய.